ശ്രീമത്യൈ ഗോദായൈ നമഃ ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീരംഗരാമാനുജ മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ ശ്രീവരാഹ മഹാദേശികായ നമഃ അസ്മദ് ഗുരുപരമ്പരായൈ നമഃ നീളാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സ്ഫോചിഷ്ഠായാം സജിനിഗളിതം യാവലാകൃത്യ ഭുങ്ക്തേ ഗോദാ തസ്യൈ നമയിദമിദം ഭൂയ ഏവാസ്തു ഭൂയഃ. നമസ്സഭായൈ തൃപ്പാവൈ പ്രബന്ധസ്യ ദ്വിതീയം പദ്യം അദ്യ പശ്യാമഹ. വയ്യത്ത് വാഴ്വീർഹാൽ ഇതി മാർഗഴി തിങ്കൽ മതി നിറേന്ത നന്നാളാൽ ഇതി ആരഭ്യമാനം പ്രഥമം പദ്യം തൃപ്പാവൈ പ്രബന്ധസ്യ സാരഭൂതം ഇതി ഹി കഥ്യത്തെ. ആദ്യ പഞ്ചകേന ഗോദാദേവി ഭഗവതഃ പഞ്ച സ്ഥിതിഃ ജ്ഞാപയതി അസ്മാകം കൃതേ പാഞ്ചരാത്ര ആഗമാനുസാരേണ ഭഗവതഃ പഞ്ചസ്ഥിതയഃ മന്യന്തെ. പരം ഇതി ശ്രീവൈകുണ്ഠേ ലോകേ വിദ്യമാനം പരരൂപം. വ്യൂഹഃ ഇതി ക്ഷീരാർണവേ വിദ്യമാനാഃ ചത്വാരഃ അഥവാ ചത്വാരി രൂപാണി. അനന്തരം വിഭവാഖ്യ അവതാരവിശേഷാഃ മത്സ്യകൂർമാദയഃ. തദനന്തരം അന്തര്യാമി യദ്രൂപം സർവേഷ്വപി ഭൂതേഷു അന്തസ്സന്ന് സർവാൻ നിയമയതി. അനന്തരം അർച്ചാരൂപമിതി. പഞ്ചരൂപാണി സന്തി ഭഗവതഃ. പ്രഥമപദ്യേ പരരൂപം സ്തുതം ഭവതി. അനന്തരം ദ്വിതീയേ പദ്യേ വ്യൂഹരൂപം തസ്യ കീർത്തനം ഭവതി. പ്രഥമേ പദ്യേ യഹ പുരുഷാർത്ഥഃ അസ്മാഭിഃ പ്രാപ്തവ്യഃ കഥം സഹ പ്രാപ്തവ്യഃ കഹ സഹ പുരുഷാർത്ഥഃ ഇത്യേതാൻ വിശദീകൃതവതി ഗോദാദേവി. ഇദാനിം ദ്വിതീയ പദ്യസ്യ അർത്ഥം അനുഭവാമഹ. തത്പൂർവം പദ്യം താവത് ശ്രാവയാമി. വയ്യത്ത് വാഴ്വീർഗാൾ നാമും നം പാവയ്ക്ക് സെയ്യും കരിസകൾ കേളീരോ പാർക്കടലുൾ പയ്യത്തു என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையெட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யும் ஆரண்ணி உய்யும் ஆரண்ணி உகந்தேலூரம்பாவாய். விரதம் கலு அனுஷ்டியதே கோபகன்யாபிஹி தாசாம் நேத்ரி பவதி கோதாதேவி சாச்ச சர்வாஹ அபி பாலிகாஹ ஆஹூய தேஷாம் கிருதே விரதம் கதம் ஆச்சரணீயம் இதி தேஷாம் கிருதே வததி. அத்ர சம்போதனம் பவதி வையத்து வாழ்வீர்கள் இதி. பூர்வஸ்மின் பத்யே நேரிகையீர் இத்தியாசித்து அத்ர வையத்து வாழ்வீர்கள். வையத்து பூலோகே அஸ்மின் பூலோகே வாழ்வீர்கள் ஏ ஜீவந்தி ஏ ஜீவனம் சம்பாதித்தவத்யஹ. யத்யபி அஸ்மாக்கம் ஜீவனம் கர்மாதீனம் அஸ்மாக்கம் ஜன்ம அத்ர பூலோகே கர்மாதீனம் பவதி தச்ச துக்க மூலம் இதி அபியுபகம்யதே அங்கீகிரியதே. தத்தாபி ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த ஏவம் மன்யதே. ஏஷ ஏஷ பூலோக அபி பகவதஹ விபூதிர் பவதி. யதி கோபி பக்தஹ வர்த்ததே யஹ அத்ர வித்யமானம் சர்வமபி பகவதஹ விபூதிஹ நாஹம் தேஷாம் யஜமானஹ அஹம் து பகவதஹ தாஸஹ. யத்யத் சம்பாதிதம் அதவா தத்தம் பவதி மம தத் சர்வமபி பகவதஹ கைங்கரியே பாகவதானாம் கைங்கரியே நியோஜயாமி. பாகவதானாம் சம்ஸ்லேஷஹ ஏவ மஹ்யம் ரோச்சதே. யதி கோபி ஈதிஷஹ வர்த்ததே தர்ஹி ஏஷ ஏவ லோகஹ வைகுண்டஹ இதி ரீத்யா வேதாந்த தேசிகாஹ ஸ்துபந்தி ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் இதி ஸ்தோத்ரே. வைகுண்ட வாசேபி நமேபிலாஷஹ இதி பிரதிஜ்ஞாம் குர்வந்தி தே. யதோஹி யதி தாதிருக் ஞானம் அத்ரேவ லப்யதே கேனாபி அஸ்மாக்கம் ஸ்வரூபம் கிம் அஸ்மாக்கம் ஸ்வரூபம் தாவத் பகவதஹ பாகவதானாம் தாசபூதஹ இதி. அஸ்மாக்கம் ஸ்வபாவஹ அதவா பிரவர்த்தனம் கைங்கரியே ஏவ பவேத் இது நிச்சித்ய யக் கோபி வர்த்ததே தஸ்ய ஏஷ லோக ஏவ ஜீவனஸ்தலம் பவதி. அத்ரேவ பிரம்மானுபவஹ தேன லப்யதே தத்துல்யம் பவதி இத்யர்த்தஹ. அதஹ கோதாதேவி ஏவம் சம்போதயதி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு வயம் ச நாமம் வயம் கீதுஷாஹ பகவதஹ ஏவ ஃபலம் லபாமஹே பகவந்தம் ஏவ லபாமஹே இதி ஏ நிச்சித்தவத்யஹ. வயம் உய்யும் ஆறு எண்ணி உய்யும் ஆறு ஆறு இத்யஸ்ய பகவஹ அர்த்தாஹ சந்தி அத்ர உபாயம் இதி ஸ்வீகர்த்தும் சக்யதே. உய்யும் ஏன உபாயேன வயம் ஏதம் சம்சாரம் தர்த்தும் சக்னுமஹ இதி. யத்யபி பக்தியோகேன அதவா பிரபத்யா பகவந்தம் அதவா பகவதஹ பிரீதிம் சம்பாத்ய தேனேவ பிரீதேன மோக்ஷஹ லப்தும் சக்யஹ அஸ்மன்மதே. प्रपत्तिरेव भगवतोपि इष्टः उपायः इति मन्यते। आचार्याः एवं वदन्ति, प्रथमेन पद्येन स च उपायः प्रपत्तिः सूचिता भवति, द्वितीये पद्ये स च अनूद्यते इति। उयुम् आरु यन्नि तं च उपायं स्मृत्वा ध्यात्वा पार्कडलुल् पय्यत्वेन्द्र परमन् अडि पाडि। पार्कडलुल् इत्युक्ते क्षीरसागरे, क्षीरार्णवे, एष नारायणश्रीमान् क्षीरार्णवनिकेतनः नागपर्यङ्कमुत्सृज्य ह्यागतो मधुरां पुरीम् इति हरिवंशम् हरिवंशः वदति। अत्र वर्तमानः श्लोकः, क्षीरार्णवम् उत्सृज्य भगवान् अस्माकं कृते तत्र अवतारं कृतवान्, मधुरापुर्याम् अवतारं कृतवान् इति। तं च कृष्णं स्तुवामहे इति भावः। पय्यत्वेन्द्र परमनडि पाडि, पय्यत्वेन्द्र योगनिद्रां कुर्वाणं हरिं कृष्णम् अस्ति। गोदास्तुत्यां श्रीमत्यां गोदास्तुत्यां स्वारस्यं किञ्चित् एवं भवति। श्रीरङ्गनाथः श्रीरङ्गक्षेत्रे दक्षिणां दिशां प्रति एव तत्र शयनं करोति खलु। तादृशं शयानः सः दक्षिणदिशि एव आलोकमानः वर्तते। किमर्थम् इति वदन्ति कवयः वेदान्तदेशिकाः, किं गोदादेव्याः जन्म जातं वा न वा, अवतारम् अवतारः जातो वा न वा, कदा वा आगमिष्यति अत्र मया सह विवाहं कर्तुम् इत्येवं चिन्तयन् श्रीरङ्गनाथः दक्षिणदिशाम् अवलोकयन्नेव यदा भक्तैः सह दृश्यते तदा शयानमिव शयानः इव भाति। किन्तु मध्ये मध्ये शयनात् उत्थाय सः दक्षिणां दिशम् अवलोकयति इति कवीनां तत्र स्वारस्यम् उच्यते कविभिः। पय्यत्वेन्द्र योगनिद्रां कुर्वाणः तस्य परमन् कः सः परमः न तस्य समो वर्तते न तस्य अभ्यधिकश्च वर्तते। उप्पारं मिक्कारम् इल्लाद मामायन् इति स्तुवन्ति आयुवर् महाभागाः। तस्य अडि पाडि, अडि पदद्वयं तस्य पादमूलम्। अनेन द्वयमन्त्रं द्वयमन्त्रं सूच्यते। अस्मन्मते रहस्यत्रयमिति वर्तते। अष्टाक्षरमहामन्त्रम् आद्यं, द्वयमन्त्रः तृतीयः, चर्मश्लोकः इति गीतायां श्रीमद्भगवद्गीतायाम् अष्टादश अध्याये सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि माश्चः इति यः श्लोकः वर्तते स एव चर्मश्लोकः इति उच्यते। द्वयमन्त्रः भवति, श्रीमन्नारायणचरणौ शरणं प्रपद्ये श्रीमते नारायणाय नमः। चरणौ प्रपद्ये परमन् अडिपाडि तदेव अत्र विज्ञाप्यते। तत्कृत्वा अय्यमुं पिच्चयुम् आन्दनयुं कैकाटि, ஐயம் இத்யுக்தே பிக்ஷா விசேஷ ஏ லோகாஹ பிக்ஷாம் ஸ்வீகர்த்தும் யோக்யாஹ பவந்தி யஸ்மை எதபி ரோச்சதே தத்தியதே இத்யர்த்தஹ. பிச்சை பிக்ஷா இதி சப்தஸ்ய பரியாயஹ திரவிட பாஷாயம் திராவிட பாஷாயம். பிச்சை இத்யுக்தே பிக்ஷா பிராயேன பிரம்மச்சாரிணாம் சந்நியாசினாம் ச தீயதே. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஆந்தனையும் கைகாட்டி யாவச்சக்கியம் தாத்தவியம் நோச்சேத்து அசக்கியம் சேத்து எத்திர பிராபியதே தச்ச ஸ்தலம் சூச்சிதவியம் தத்ர கச்சது தத்ர பிராப்ஸ்யதே தத்ர பிராபியதே இதி. கைகாட்டி தத்வா அதவா சூச்சயித்வா உகந்து நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. சந்துஷ்டாக சத்யக நம் பாவைக்கு அஸ்மாகம் ரதசிய கிருதே செய்யும் கிரிசைகள் கேளீரோ. யத்யத் கர்த்தவ்யம் யானிச்ச காரியானி சந்தி அஸ்மாகம் தானிச்ச ஸ்ருணுத கேளீர். நாம் நெய்யுண்ணோம் கிருதம் ந பிபாம வயம் பால் உண்ணோம் க்ஷீரம் ந பிபாம நாட்காலே நீராடி உஷக்காலே ஏவ வயம் ஸ்நானம் கரிஷ்யாமஹ. அனந்தரம் என்ன கர்த்தவ்யம் ததுச்சது மையிட்டுதோம் நேத்திரேஷு அதவா நேத்ரயோஹ அஞ்சனம் தஸ்ய உபயோகம் ந குர்மஹ த்யஜாமஹ இதி பாவஹ அலங்காரம் ந குர்மஹ இதி பாவஹ மலரிட்டு முடியோம் மாலாஹ ந ஸ்வீகரிஷ்யாமஹ கேஷே மாலாஹ ந ஸ்வீகரிஷ்யாமஹ ந ஸ்தாபயாமஹ செய்யாதன செய்யோம். எத்யத்து பூர்வைஹி பூர்வஜைஹி எத்யத்து வர்ஜிதம் பவதி தன்ன கரிஷ்யாமஹ. தீக்குறளை சென்றோதம் தீக்குறள் இத்தியுக்தே அசூயா கர்ப்பித வாக்கியானி அன்யேஷாம் கிருதே யதா தேன வர்த்தந்தே தத்ர ததா தேஷாம் தாம் பிரதி தான் பிரதி கிஞ்சித் வதாமஹ. அசூயா கர்ப்பித வாக்கியானி வா ஈர்ஷ்யா கர்ப்பித வாக்கியானி வா ந வதாமஹ. சென்று ஓதோம் ஏலோ ரம்பாவாய் இதி ஜானி இதி வயம் ஜானிமஹ யூயம் ஸ்ருணுத இதி பாவஹ. அத்ர சந்தி பஹவஹ விசேஷாம்சாஹ ததாபி ததேவ சமயம் அனுசிருத்திய ஏவ வயம் அர்த்தம் தத்ர வியாஹராமஹ. ஸ்வாபதேஷார்த்தே உயும் ஆறு ஆறு இத்யுக்தே ஷட் சம்ஸ்கிருத பாஷாயாம் பிரபத்தியாக்கிய உபாயே பஞ்ச அங்காக சந்தி ஏகஸ்ச அங்கி பவதி பர சமர்ப்பணம் அங்கி பவதி தஸ்ய அங்காக பஞ்ச ஆகத்திய ஷட் ஷட் அம்சாக தத்ர வர்த்தந்தே பிரபத்தியாம். பிரதமம் பவதி பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் யானி காரியானி பகவதஹ அப்ரீதாய பவந்தி தானி அஸ்மாபிஹி வர்ஜிதவ்யானி தியக்தவ்யானி. ராத்திகுல்யஸ்ய வர்ஜனம் ததேவ செய்யாதன செய்யோம் இதி ஆனுகூல்யஸ்ய சங்கல்பக. யானி ச பகவதஹ பிரீத்யை பவந்தி தான்யேவ குர்மஹ கரிஷ்யாமஹ. கார்பண்யம் பவதி ததியம். கார்பண்யம் இத்துக்தே அந்ய உபாயே அதவா அந்ய உபாயம் உபாயான் ஸ்வீகர்த்தும் அனர்ஹாஹ வயம் இது நிச்சித்ய பிரபத்திமேவ கரிஷ்யாமஹ. நாஸ்மாபிஹி ந கோபி உபாயாந்தரஹ சக்யஹ ஸ்வீகர்த்தும் வயமபி ந இச்சாமஹ. பிரபத்திரேவ அஸ்மாபிஹி ஸ்வீகிருதா கார்பண்யம். சக்திர் நாஸ்தி இதி உபாயாந்தரம் ஸ்வீகர்த்தும் சக்திர் நாஸ்தி இதி பாவஹ. அனந்தரம் மகாவிஸ்வாசஹ பகவானேவ காரயதி கரிஷ்யதி கரோதி நிச்சய ரூபேன மோக்ஷம் தாஸ்யதி இதி மகாவிஸ்வாசஹ. அனந்தரம் கோப்திருத்வ வரணம் துமேவ கோப்தா பவ இதி தத்ர பகவான் பிரஷ்டவ்யஹ. பிரார்த்தனா பிரார்த்தனா கர்த்தவ்யா குருமுகேன ஆச்சாரிய துவாரா பிரார்த்தனா கர்த்தவ்யா. ஆகத்திய ஷட் அர்த்த அர்த்த க்ஷமிதம் அத்த ஷடர்த்தாக தத்ர சூசிதாக பவந்தி பிரபத்தேஹ. அனந்தரம் எது அஸ்மாகம் குரு பரம்பராயாம் ஸ்ரூயதே ஸ்வாரஸ்யம் கிஞ்சித் வதாமஹ. வையத்து வாழ்வீர்கள் வாழ்வீர்கள் ஏ ஜீவந்தி சர்வேபி ஜீவந்தி கலு கிமர்த்தம் ஏ ஜீவிதாஹ ஏ சம்யக் ஜீவந்தி இதி கிமர்த்தம் உச்சதே கோதாதேவ்யா. யதோஹி கிருஷ்ணாவதார சமயே ஏ ஜன்ம லப்தவந்தஹ தத்ரைவ கோகுலேவ ஆயர்பாடி இதி உச்சதே கலு தத்ர மதுராபுரியாம் ஏ ஏ புருஷாஹ யாயா கன்யாஹ ஸ்ரீயஹ தத்ர ஜன்ம லப்தவந்தஹ லப்தவத்யஹ பாக்யசாலினஹ பாக்யசாலினியஹ கலு அதேவ வையத்து வாழ்வீர்கள். நஞ்சியர் இதி ஆச்சாரியாக பராசர பட்டாரியான் ஏவம் பிரச்சந்தி ஸ்ம. ராஜா தசரத ராமம் பனாய பிரேஷயித்வா தஸ்ய ஸ்மரணேன ஏவ ஜீவிதம் தியக்தவான் கலு. கியத் பிரீதி ஆசீத் ராமே தஸ்ய தர்ஹி தத் பிரீதிரேவ தம் அதவா தஸ்மை தசரதாய தத் பிரீத்தியா ஏவ தசரதஹ மோக்ஷம் கச்சது கதவான் சியாத் கிமர்த்தம் ந கதவான் இதி யதா பிருஷ்டவந்தஹ ததா பராசர பட்டாரியாஹ ஏவம் உக்தவந்தஹ வஸ்துதஹ தசரதஹ நரகம் கந்துமேவ அருஹதி ஸ்ம தஸ்ய ஸ்வர்கோவா மோக்ஷோவா नैव भवितव्यम्। किमर्थम् एवम् उक्तवन्तः? ते उच्यन्ते एवम् उक्तवन्तः, परमधर्मं भगवन्तं श्रीरामं त्यक्त्वा सत्यं वदामि इति धर्मेषु अधमम् अधमः यत् अधमं यत् व्रतम् आसीत् यत् धर्म यः धर्मः आसीत् तं स्वीकृतवान्, रामं वने प्रचाल्य चालयित्वा सः सत्यम् उक्तवान्, तस्य रक्षणाय सः परमः धर्मः यः आसीत् तमेव त्यक्तवान्, अतः सः अधमः, तस्य नरकमेव स्यात्, किन्तु भगवतः अनुग्रहेण रीत्या सः स्वर्गं लब्धवान् इति उक्तवन्तः। इति स्वारस्यं तत्र स्मरामः। अस्तु, इदानीं द्वितीयपद्यस्य अर्थः अनुभूतः यथामति विज्ञापितः अस्ति। अनन्तरं तृतीयपद्यस्य वामन अवतारं प्रति वर्तमानं तृतीयपद्यं तस्य अर्थं च अनन्तरं शृणुमः। श्रीमत्यै गोदायै नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।